சுதாம்புதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச குருவர்ய கிருபார்த்த சக்கரம் ஸ்ரீநவ்யரங்கயதி வர்ய கிருதாத்மரக்ஷம் வந்தே சதா வரத லக்ஷ்மண தேசிகேந்திரம். வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபார்த்த போதம் தத்பாத யுக்ம சரசீருஹ பிருங்கராஜம் த்ரையந்த யுக்ம கிருத பூரி பரிஸ்ரமம் தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் சரணம் ப்ரபத்யே. ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜமுனி கருணாலப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமஸ்ரீவாசயோகீஸ்வர குருபதயோரர்ப்பித ஸ்வாத்மபாரம் ஸ்ரீமஸ்ரீரங்கநாதாஹ்வயமுனி கிருபயா ப்ராப்த மோக்ஷாஶ்ரமம் தம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ முனிமபரம் சம்சயே தேசிகேந்திரம். ராமானுஜ தயா பாத்ரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். ப்ரணாமம் லக்ஷ்மண முனிஹி ப்ரதிஹிண்ணாது மாமகம் ப்ரசாதயதி யத் சூக்திஹி ஸ்வாதீன பதிகாம் ஸ்ருதிம். ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லே ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக த்ருஷ்யாம் சாக்ஷாக்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாமனன்யசரணம் ப்ரபத்யே. நீளாதுங்கஸ்தனகிரிதடீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரஸ் சித்தமத்யாபயந்தி சோசிஷ்டாயாம் ஸ்ருஜனிகளிதம் யாபலாக்ருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூயயேவாஸ்து பூயஹ. அன்ன வயல் உருவை ஆண்டாளரங்கற்கு பன்னதிருப்பாவை வல்வதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பா மாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடர் பொழியே தொல்பாவை பாடியருளவல்ல வல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்னை இம்மாற்றம் நாம் கடவாவண்ணமே நன்கு. ஓம் அஸ்மத் குருப்யோ நமஹ. முதல் ஐந்து பாசுரங்களாலே ஆண்டாள் திருப்பாவையில் நோன்பிற்கான உபகரணங்களை பிரார்த்தித்தாள். முதல் பாசுரத்திலே வரையை பிரார்த்தித்தாள். இரண்டாவது பாசுரத்திலே விரதானுஷ்டானத்தை பிரார்த்தித்தாள். மூன்றாவது பாட்டிலே ஆயப்பாடியிலே அந்த பசு சமிருத்தி நிறைய பால் நீங்காத செல்வம் பெருக வேணும்னு வேண்டிண்டா. அதுக்கப்புறம் மார்கழி நோன்பிற்காக சமிருத்தியான மழை பெய்ய வேணும் அப்படின்னு எம்பெருமானாலே அனுப்பப்பட்ட பர்ஜன்ய தேவதைக்கு ஆஜ்ஞாபித்தார். அதுக்கப்புறம் கிருஷ்ண சம்சலேஷத்தை கூட விடாது நம்மை தடுப்பது நம்முடைய பாபமேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாபமானது தீயிலே போட்ட பஞ்சை போல பொசுங்க வேணும் அப்படின்னு பிரார்த்திச்சா. அதுக்கப்புறம் ஆறாவது ஏழாவது பாசுரங்கள்ல கிருஷ்ணானுபவத்துக்கு முற்றிலும் புதிதான ஒரு பெண்ணை ஆறாவது பாசுரத்திலே கீழெழுப்பி அதற்கப்புறம் ஏழாவது பாசுரத்திலே பகவத் விஷயத்தின் சுவடை அறிந்து ஆனால் தற்போது அதை மறந்து கிடக்கும் ஒரு பெண்ணை துயிரெழுப்பினாள். இந்த கீழ்வானம் என்றதான எட்டாவது பாசுரத்திலே பகவத் விஷயத்தில் அபிமதனரான இன்னொரு பெண்ணை தன்னுடைய தோழிகளுடன் திரளாகச் சென்று எழுப்புகிறாள். கேழ்வானம் வெள்ளன்னு, அதோ பார் கிழக்கு விழுத்துடுத்து இன்னும் தூங்கலையான்னு கேட்டா. உள்ள இருந்தவ பதில் சொன்னா, கிழக்கு ஒன்னும் வெளுக்கல, உங்க முகத்துல தேஜஸ் இருக்கு, அந்த தேஜஸ் நீங்க கிழக்கு பக்கத்தை பார்க்கும்போது அது எதிரொலிக்கிறது, அதனால கிழக்கு வெளுத்த மாதிரி தெரியறதே தவிர நிஜமா விடியல, கிழக்கும் வெளுக்கலன்னு அவ பதில் சொல்றா. அது எப்படி எங்க முகத்துல உங்ககிட்ட இல்லாத தேஜஸ் எங்கள்கிட்ட வந்துருக்கா அப்படின்னு கேக்குற. இல்ல நீங்கள் தான் திங்கள் திருமுகத்து செயலையாராச்சே, அதனால உங்களுடைய அந்த திருமுக மண்டலத்திலேருந்து காந்தி பரவி அந்த கிழக்கு பக்கம் வெளுத்ததா தெரியுது, அவ்வளவுதான். அது இல்ல, கிழக்கு வெளுத்தது மட்டும் அடையாளம் இல்ல, எருமை சிறுவி இடுமைவான் பரந்து நகான், இந்த எருமைகள் எல்லாம் இடையர்கள் அவுத்துக்கிட்டா, அது இந்த பனிக்காலத்துல புல்லு மேல முத்து முத்து முத்தா அந்த பனி பெஞ்சு இதா இருக்கும், அது அந்த எருவு மாட்டுக்கு அந்த புல்லை சாப்பிடுறதுங்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த எருமைகள் எல்லாம் பனிப்புல் மேய்வதற்காக அவிழ்த்து விடப்பட்டு ஓடி போயிட்டு இருக்கு, அந்த அழக பார்க்கலையா அப்படின்னு கேட்கிறார். சிறு வீடு சிறு வீடுன்னா அது பனிப்புல், இந்த எருமைகளை காத்தால இப்படி அவுத்து விடுறதுங்கிறது அது ஆய்ப்பாடியிலே மட்டுமில்லை, அது எல்லா இடத்திலேயும் சிறுங்கத்தில் கூட இப்படி ஆச்சான். அதனாலதான் திருப்பள்ளி எழுச்சியில நாலாவது பாசுரத்தில் தொண்டடி குடியாழ்வாரும் மேட்டிலமேதிகள் தலைவிடும் ஆயர்கள்னு, அங்கே ஸ்ரீரங்கத்தில் இருந்த அந்த இளையர்கள் கோனார்கள் எல்லாம் தங்களுடைய எருமை மாட்டா அவுத்து விட்டா அப்படின்னு அவரும் சொல்றார். மிக்குள்ள பிள்ளைகளும் பாரு, கிருஷ்ணனை சேவிக்கிறதுக்காக நாங்க ஒன்ன தவிர மீதி எல்லாரும் வந்துட்டோம், நீ மட்டும்தான் வல்ல, எழுந்திருந்தா. அவ பதிலே சொல்லல, போவான் போகின்னாரை போகாமற்காத்து, கிருஷ்ணனை கூட வேணும் என்று ஆசைப்பட்டு அதற்காக போகின்றவர்களான எங்களையும் அவனுடன் சேர விடாமல் நீ தடுக்கிறாயா, எங்களையும் கிருஷ்ணானுபவம் பண்ண முடியாமல் நீ தடுக்கிறாயா, உன்னை விட்டுட்டு நாங்க போகமாட்டோம், அச்சிராதி மார்க்கத்திலே ஸ்ரீவைகுண்டத்திற்கு போவதாக இருந்தாலும் கூட பரம பாகவதோத்தமையான நீ இல்லாத நாங்க போகமாட்டோம், அதனால உன்னை பிடிவாதமா நீ எழுந்திருக்கிறன்னா கூட எழுப்பி உன்னை கூட்டிட்டு போறதுக்காக வந்தோம், உன்னை கூவான் வந்து நின்னோம், உன்னை கூப்பிடுறதுக்காக உன் வீட்டு வாசலுக்கே வந்து நிற்கிறோமே, ஏன் இப்படி நிற்கிறோம் தெரியுமா, விபீஷ்ணன் ராவணனாலே நாடு கடத்தப்பட்டு எப்படி ராமனுடன் சேர வேணும், ராமன் திருவடிகளிலே சரணாகதி பண்ண வேணுங்கிற ஒரு ஆசையோட ராமனை சேர்றதுக்காக சமுத்திரத்தினுடைய அந்த வடகரைக்கு வந்து நின்னானே, அப்படி உன் வீட்டு வாசலிலே நாங்களும் வந்து நிற்கிறோம், தேஷாம் சம்பாஷமானாம் அந்யோன்யம் ச விபீஷணா உத்தரம் தீரமாசாத்ய கஸ்தயேவவ்யதிஷ்டிதன், எங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை பாரு, வெக்கமில்லாத நம்ம கிருஷ்ணன் கூப்பிட்டுக்கணும், அவன் நம்மளை கட்டி அணைச்சிக்கணும்னு ஆசைப்பட்டு உன் வீட்டு முன்னால வந்து நீ எழுந்திருக்காத போது கூட உன்னை கூப்பாடு போட்டு நிற்கிறோமே, ஏனுக்கிறோம் தெரியுமா, நீ கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிரியமானவள், ரொம்ப இஷ்டமானவள், நீ இல்லைன்னா இப்போ நாங்கள் நேரா போனா ஒருவேளை கிருஷ்ணன் எங்களை பாப்பானோ பார்க்க மாட்டானோ, எங்க கோஷ்டியில நீ இருந்தா உன்னை பார்த்த உடனே அவனுக்கு தனக்கு இஷ்டமானவள் வந்திருக்காங்கிறதுனால உன்னோட வந்த எங்களையும் அவன் திரும்பி பார்க்க மாட்டானா, அதனால உன்னை உனக்கு இஷ்டமில்லைன்னா கூட உன்னை நிர்பந்தித்து அழிச்சின் போறதுக்காக இங்க வந்து உன் வீட்டு முன்னால கூவி கொண்டு நிற்கிறோம். மாயம் செய்யேல் என்னை உன் திருமார்வத்து மாலை நங்கை, வாசம் செய் பூங்குழலாள் திருவானை நின்னானை கண்டாய், நேசம் செய்து உன்னோடு என்னை உயிர் வேறும் நீ ஒன்னாகவே, கூசம் செய்யாது கொண்டாய் என்னை கூவிக்கொள்ளாய் வந்தந்தோன்னு திருவாய்மொழி பத்தாம்பத்துல நம்மாழ்வார் சாதிச்ச பிரகாரம் எங்களை ஒன்னும் மயம் பண்ணாதே, நீ எப்படி அந்த எம்பெருமானுடைய திருமார்வத்து மாலை நங்கை அந்த வாசம் செய் பூங்குழலால் இருக்காளே அவளுடைய ஆணைதான் எம்பெருமானுடைய ஆணை, இது வேற அது வேற இல்லை. அதனால அந்த எம்பிராட்டி என்ன சொல்றாளோ அதையே அப்படியே செய்கிறவன் தன் ஆணையாக அதை செழுமேற்கொண்டு செய்பவன் எம்பெருமான். அதனால உன்னையும் நாங்கள் அழிச்சுன்னு போயிட்டோம்னா நீ அந்த லக்ஷ்மி பிராட்டிக்கு புருஷகார பூஜையான அவளுக்கு நீ எந்த விதத்திலையும் குறைஞ்சவள் இல்லை. அதனால உன்னுடைய பாகவத பிரதிபத்தி எங்களுக்கு தெரிஞ்சதுனால உன் வீட்டு முன்னால வந்து இப்படி கூப்பின் இருக்கோம், நீ எங்களை கிருஷ்ணனுடன் சேர்த்து வைப்பதிலே புருஷகார பூஜையாக இருக்க வேணும் அப்படின்னு சொன்னான். கோதுகுலமுடைய பாவாய், நீ கிருஷ்ணனுக்கு மிக பிரியமாக இருப்பதனாலே எங்களையும் கிருஷ்ணன் ஏற்கும்படியாக புருஷபூதையாய் இருந்து கொண்டு அடியோங்களுக்கு உபகாரம் பண்ண வேணும் அப்படின்னு பிரார்த்திச்சுட்டார். கிருஷ்ணனுக்குத்தான் பெண்ணுடைய வருத்தம் தெரியல, ஏன்னா அவன் ஆண்மகன். ஆனா நீயும் ஒரு ஸ்திரீ தானே, நாங்க படுற பாடு உனக்கு கூட தெரியலையா அப்படின்னு. அது முலை எழுந்தார்படி மோவாய் எழுந்தாருக்கு தெரியாதீரேன்னு சாதிக்கிறார். அதாவது ஸ்திரீகளுடையதான வருத்தம் ஆண்களுக்கு மீச முளைச்ச ஆம்பளைக்கு தெரியாதேன்னா. அந்த மாதிரி கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடப்பேனை, புண்ணில் புலி பெய்தார்போல் புறம் நின்று அழகு பேசாதே, பெண்ணின் வருத்தமறியாத பெருமானறையில் பீதக வாடை கொண்டு என்னை வாட்டம் தணிய வீசீரேன்னு நாச்சியாதிருவிழே ஆண்டாலும் பெண்ணின் வருத்தமறியாத பெருமான் அந்த எம்பெருமானுக்கு ஒரு அடைமொழி கொடுக்கிறார். எப்படிப்பட்ட பெருமான்னா பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான். அந்த இவன் அந்த பெண்களோட பழகி அப்படியே அவளை விட்டுட்டு போறானே, அவ என்ன பாடுபடுவா, அவளுடைய வருத்தம் எத்தகையது என்பதை ஒரு காலும் பெருமாள் தெரிஞ்சுக்கிறது இல்லையா. அதனாலே பெண்ணின் வருத்தம் அறியாதேன்னு நாச்சியார் மொழியிலேயே சொன்னான். பாவாய், நிருபாதிகமான ஸ்ரீத்துவத்தை உடையவளேன்னு சம்போதனம் பண்றா. அது இயற்கையாகவே நல்ல அழகும் அந்த ஸ்ரீகளுக்குடையதான அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புங்கிறதான குணங்கள் அனைத்தும் ஒரு சேர அமைய பெற்றவள் இப்போ இவர்களை எழுப்பும் தோழியானவள். இது ராமாயணத்துல பாலகாண்டத்துல சர்வலக்ஷண சம்பன்னா நாரீணாமுத்தமாவதூ சீதாப்யனுகதா ராமம் சசினம் ரோஹிணீயதா. அந்த சீதை ராமனுக்கு ஏத்தவள், அந்த ராமன் இந்த சீதைக்கு ஏத்தவன். அது சர்வலக்ஷண சம்பந்தம் ரெண்டுக்கும். நாரீணாம் உத்தமாவது, பெண்களிலேயே உத்தமமானவள் இப்போ அந்த ராமன் கைப்பிடிக்க போற வதுவா சீதா பிராட்டி இருக்காளாம். சீதாபியனுகதா ராமம், அது ராமம் பின்னால சீதை போனாள்னா எப்படி இருக்கும்னா சசினம் ரோஹிணீயதா, சூரியனை சந்திரனை பின்தொடர்ந்து எப்படி அவனுடைய பிரிய பத்னியான ரோஹிணி போவாளோ அத மாதிரி இருக்கும்னு அங்கே வால்மீகி முனிவர் சாதிக்கிறார். எழுந்திராய், படுக்கையை விட்டு உடனே எழுந்துவா, நாங்கள் உன்னை உணர்த்தும்படியாக இருந்தும் நீ இன்னும் உணரவில்லையே. அதனால எங்களுடைய அந்த மனோபாவத்தை நீ தலைக்கட்டிவை, எங்கள் மேலே கிருபை பண்ணு, எழுந்துவான்னு சொல்றான். ஸ்ரீ ராமபிரான் மந்திராலோசனைங்கிற ஒரு வியாஜத்தினாலே மற்றவாளுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்கிறான். அதாவது விபீஷணனை சேர்த்துக்கலாமா சேர்த்துக்க வேண்டாமா, யுத்தம் எப்படி பண்ணலாம் இப்படிங்கிறதெல்லாம் மந்திராலோசனை பண்றான். அப்போ ஆஞ்சநேயர் கேட்கிற, நீ ஏற்கனவே இந்த விபீஷணனுக்கு அடைக்கலம் கொடுக்கறதா தீர்மானிச்சுட்ட, ஒரு தீர்மானம் பண்ணதுக்கு அப்புறம் எதுக்கு உப்புக்கு செப்பானியா எல்லாரையும் ஓன் கருத்து என்ன ஓன் கருத்து என்னன்னு கேட்கறதுக்கு என்ன அவசியம் ஏற்பட்டுது, நாங்கள்லாம் உன்னுடைய அடிமைகள், நீ எத்தை ஆஜ்ஞை பண்றையோ அதை சிறமேற்கொண்டு செய்ய காத்துக்கிட்டு இருக்கிறவா, உனக்கு கைங்கரியம் பண்ண காத்துக்கிட்டு இருக்கிறவா, அப்படிப்பட்ட எங்கள்கிட்ட நீ ஆஜ்ஞாபிக்கணுமே தவிர எங்களை போய் நீ இதுக்கு என்ன பண்ணலான்னு எனக்கு கருத்து சொல்லுன்னு கேட்கறது அனாவசியம். ஒண்ணு, இந்த விபீஷணன் தானே வந்தான், அந்த ராவணனே வரலையேன்னு உன் மனசுல நினைக்கிற, அது அப்படி எனக்கு நன்னாவே தெரிகிறது அப்படின்னு சொல்றார். அஜ்ஞாதம் நாஸ்தி தே கிஞ்சித் த்ரிஷிலோகேஷு ராகவ ஆத்மானம் பூஜயன் ராம பிரஜ்யஸ்மான் சுஹ்ருத்தான். இப்படி பாடிப்பறை கொண்டு அந்த அவளை எழுப்பி எதுக்குன்னா, பாடிப்பறை கொள்ள வேணாமோ, நாட்டாருக்கு நோன்புக்காக கிருஷ்ணன்ட போய் நாங்க பறைங்கிற தம்பட்ட வாத்தியத்தை வாங்கிட்டு வரோம்னு சொல்லிட்டு வந்திருக்கோமா, அந்த நாட்டாருக்காக அந்த நோன்புக்கு வியாஜமான பறைய நாம் கிருஷ்ணனிடத்திலிருந்து பெற வேண்டாமா? உனக்கு தெரியும் நம்மளுடைய குழு சொல்லுல பறைனா அந்த கிருஷ்ணனோட சேர்றது, அவனுக்கு கைங்கரியம் பண்றதுன்னு. நாம எதை அபேட்சிக்கிறோம்? கிருஷ்ணனுடைய சேவைய. இது பாடிப்பறை கொண்டு கேட்டா, இது என்ன பாடி இதுன்னா, அப்பாடியோ இப்பாடியோன்னா. அது என்ன அப்பாடி இப்பாடினா, அப்பாடினா அந்த ஹிரண்யகசுபுனுடைய பாடி, அது அப்பாடி. அங்கே ஹிரண்யாய நமஹாங்கிற சப்தம் தான் எங்கேயும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஐப்பாடி இருக்கே இப்பாடி, இதுல ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹாங்கிற கோஷம்தான் எப்போதும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால அந்த கிருஷ்ணனை போய் நாம அடைஞ்சு அவங்கிட்ட பறையை கேட்கும் வியாஜத்திலே அவனை கூடுவோம் வான்னு கூப்பிடுறான். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா அந்த கிருஷ்ணன்? மாவாய் பிளந்தானை, நம் விரோதிகளையெல்லாம் நிரசித்தவன். கேசி என்ற ஒரு அசுரனை சம்ஹாரம் பண்ணவன். நாரத பகவானே அவ்வளவுதான், நாம முடிஞ்சோம், கிருஷ்ணன் போயாச்சுன்னு தீர்மானம் பண்ற அளவு பயந்து போயிட்டாராம். அப்படி கதறி கீழே விழுந்தார். அடுத்த நிமிஷம் பார்த்தா அந்த கேசி கொல்லப்பட்டு கிடக்கான். இப்படி அவ்வளவு பராக்கிரமசாலியான அந்த அசுரனை அப்படியே கணகாலத்துல கொண்டு போட்டானே. அப்படி மாவாய் பிழந்தானை மல்லரை மாட்டிய குவலையா பீடங்கிறதான மதம் பிடிச்ச யானைய இடர்றதுக்காக இவாடு மல் யானையை அடக்கணும்னா அதை அடக்கினான். அதனுடைய ரெண்டு தந்தத்தையும் புடுங்கி அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட, பலராமன் கையில் ஒரு தந்தம், கிருஷ்ணன் கையில் ஒரு தந்தம், ரெண்டு பேரும் அந்த அரங்குக்கு வெளியிலே வரும்போது கண்கொள்ளா காட்சியாக இருந்துதான். அப்படி அந்த குவலையா பீடத்தை முடித்த பிற்பாடு ஷானூர முஷ்டிகர்கள்னு ரெண்டு மல்யுத்த வீரர்கள், ஒன்றும் ஒன்றும் மாமிசம் மலையே அப்படி இருக்கிறவா, எல்லாரும் அதை பார்த்துருந்தவெல்லாம் ஹுங்காரம் பண்ணுறாளாம். ஐயோ இதை அடுக்குமா, ஒத்தவர்களுக்குன்னா சண்டை இருக்கணும், மல்யுத்தங்கிறது அந்த இன்னொரு மல்யுத்த வீரனோட இருந்தா, பச்சிளம் பாலகர்கள் 5 வயசுதானே, இந்த பாலகர்களோட இவ்வளவு பெரிய மாமிசம் அல மோத போறதா, இது அநியாயம் அக்கிரமம், கம்சா இதை நிறுத்து நிறுத்துன்னு எல்லாரும் கூச்ச போடுறாளாம். அப்போ பகவான் கிருஷ்ணனும் பலராமனும் சிரிச்சுக்கிண்டே அந்த மல்யுத்த ரங்கத்துக்கு போனான். போய் கொஞ்ச நேரம் அவளோட இப்படி எப்படி சண்டை போடுற மாதிரி போட்டு கடைசியில சரி கண்ணை காட்டினார் அண்ணாவான பலராமன். சரி விளையாட்டு போடுண்டா முடிச்சுடுன்னு உடனே ரெண்டு பேருமா சேர்ந்து அந்த ஒவ்வொருத்தனும் ஷானூரனையும் முஷ்டிகனையும் ஒரு அப்பளாத்து உருண்ட அந்த மாவை இடிச்சு பிசிஞ்சு உருட்டுறாள, அந்த மாதிரி உருட்டிவிட்டாளாம், மாமிச கோலமாக்கிவிட்டாத. அவன் மாமிச மலையா இருந்தான், இப்போது மாமிச உருண்டையா கொடுத்தான், அந்த மாதிரி பண்ணி சதகோலமாக ஆக்கினான். அப்படியே மல்யுத்தம் முடிஞ்ச பிற்பாடு உடம்பலெல்லாம் நின்று நின்று வேர்க்கிறது, அந்த வேர்வையோட கிருஷ்ணன் நிற்கிறான். அதை சேவிக்கிறவா கண்ணுல ஆனந்த பாஷ்யம் பெறுகிறது. அதை விஷ்ணு புராணம் அத்தி அற்புதமா அனுபவிக்கிறது. சக்யா பஷ்யத கிருஷ்ணஸ்ய முகமத்யருணே க்ஷணம் கஜயுத்த கிருதாயாஹ ஸ்வேதாம்புகணிகாசிதம் தேவாதி தேவனை. தேவர்களுக்கெல்லாம் தேவனை, அயர் வரும் அமரர்களுக்கும் அதிபதியானவனை வசுதேவர் சிறையில் அப்போதுதான் பிறந்த கிருஷ்ணனை கைகூப்பி பிரார்த்திக்கிறார். ஜாதோசி தேவ தேவேச சங்கசக்கரதாயாம் திவ்ய ரூபமிதம் தேவ பிரசாதேன உபசம்ஹர. உபசம்ஹர மறைச்சுக்கூடாப்பா, ஏன்னா ஏற்கனவே விஷ்ணுதான் தனக்கு எதிரியா தேவகி வயிற்றிலே பிறக்க போறாங்கிற அசரீரி வாக்குக்கு ஏற்ப நீ பிறந்திருக்க. நீ இப்படி தேவ தேவேசனா சங்க சக்கர பாணியா கையில வச்சிருந்து சதுர்புஜங்களோட இருந்தீனா வேற வினையே வேண்டாம். அதனால இந்த திவ்ய ரூபம் இது கண்கொள்ளா காட்சி தான், ஆனாலும் இதை மறைச்சிக்கோ. மறைச்சிண்டு ஒரு மானிடத்துல மனுஷனா பிறந்த குழந்தை எப்படி இருக்குமோ அதே மாதிரி நீ ஆகுன்னு பிரார்த்திக்கிறார். உடனே கிருஷ்ணரும் அப்பா வசுதேவர் சொன்ன பிரகாரமே சாதாரண மானிட குழந்தையானார். இதுல பௌராணிகள் ஒரு ராசக்கியமான ஒரு கதை சொல்லுவா. அதாவது பித்ருவாக்கிய பரிபாலனத்தில் பரமஸ்ரேஷ்டன் யாரு, கிருஷ்ணனா ராமனா அப்படிங்கிற கேள்வி வரும்போது கல்யாணமெல்லாம் ஆகி அதுக்கப்புறம் நீ 14 வருஷம் காட்டுக்கு போ, பரதன் நாட்டை ஆளட்டும்னு தசரதன் சொன்னதை அதை அப்படியே ஒரு தெய்வ வாக்காடுத்துண்டு அந்த பித்ருவாக்கியத்தை பரிபாலனம் பண்ணுறதுக்காக நீ வனாந்தரத்துக்கு போனையே ராமா, உன் வயசு எப்ப கல்யாணமாயி அதுக்கப்புறம் நீ யுவாவா இருந்தப்போ. ஆனா இந்த கிருஷ்ணன் எப்ப கேட்டான் தெரியுமா, அறக்குழந்தை அன்னைக்குதான் பிறந்திருக்கான், அப்பதான் பிறந்திருக்கான், பிறந்தப்பயே பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணானே. ஒரு யுவா கல்யாணம் ஆனத்துக்கு அப்புறம் அவன் அப்பா பேச்ச கேட்டு அதனால பித்ருவாக்கிய பரிபாலனன்னு ரொம்ப வசத்தியா நாமெல்லாம் ராமனை சொல்லிட்டு இருக்கமே அது வசதியா இல்ல, பிறந்த அன்னைக்கே வசுதேவர் சொன்னாரேங்கிறதுக்காக சங்கு சக்கரங்களெல்லாம் மறைச்சுக்கிண்டு ஒரு மனுஷ குழந்தையா உருமாறினானே பகவான் கிருஷ்ணன், அந்த பகவான் பித்ருவாக்கிய பரிபாலன் பண்ணானா, கிருஷ்ணன் பித்ருவாக்கிய பரிபாலனத்திலே வசத்தியா இல்ல ராமன் பித்ருவாக்கிய பரிபாலனத்திலே வசதியான்னு கேட்கிற உங்களுடைய தீர்மானத்துக்கே அதை விட்டுறேன் அடியேன். இப்படி தேவாதி தேவனை என காளியன் அந்த கொடிய விஷத்தோட யமுனா நதியிலே மடுவில் வந்துட்டான். அந்த தீர்த்தத்தை சாப்பிட்ட இடையர்களும் பசுக்களும் அங்கேயே செத்து விடறது. இத கிருஷ்ணன் பார்த்துட்டு ஒரு மரத்து மேல ஏறினான். அப்படியே நிர்மலமா இருக்கு அந்த ஜலம், கீழே அந்த காளியன்றுக்கு செஞ்சது. பொத்துன்னு அது மேல குதிச்சான். குதிச்ச உடனே அது படத்தை எடுத்துன்னு வந்தது. எடுத்துன்னு வந்தா அந்த படத்து மேல ஏறி நின்று ஒரு காலையும் இன்னொரு காலையும் மாத்தி மாத்தி அமுக்கிறான் ஒரு ஒரு தலையும். அது வெளியிலேருந்து பாக்குறவாளுக்கு ஏதோ காளியன் மேல இவன் நர்தனம் பண்ற மாதிரி இருந்தது. ஆனா அந்த காளியனுக்கு பிராணாவஸ்தை உயிர் போயின்னு இருக்கு. அவன் ஒரு ஒரு தலையும் தூக்க தூக்க வச்சு இன்னொரு ஒரு கால் மாத்தி கால் அழுத்துறான் பாருங்கோ கிருஷ்ணன். பண்ண உடனே அது காளிய மர்தனமா இல்ல காளிய நர்தனமானே தெரியாத. இன்னைக்கும் நம்ம காளிய நர்தனம்னு சொல்றோம், காளிய மர்தனம்னு சொல்றோம். காளியனுக்கு மர்தனம் அவன் தலைமையில, அவன் கிருஷ்ணன் ஒரு கால தூக்கி இன்னொரு காலால அழுத்துறது அவன் நர்தனம் பண்ற மாதிரி பாக்குறவாளுக்கு தெரிஞ்சது. அது பாக்குறவாளுக்கு அப்படி தெரிஞ்சதுனாலே அது காளிய நர்தனம். அந்த காளியனான பாம்புக்கு பிராணாவஸ்தை, அதனாலே அது மர்தனம். அதனால காளிய மர்தனம்னு சொல்லலாம், காளிய நர்தனம்னு சொல்லலாம். அந்த புள்ளேன்னு அவன் பிரார்த்திக்கிறான். கடைசியில சரணாகதி பண்ணி எம்பெருமான்ட்ட, நான் இன்னுமே இந்த மாதிரி இதெல்லாம் அபவாதம் பண்ண மாட்டேன்னு அப்ப சொல்ற. சரி, உன் சரணாகதி ஏத்துக்கிறேன், நீ நடு சமுதிரத்தை ஓடி போயிடு, இன்னுமே இந்த யமுனா நதி பக்கம் தலை வச்சு படுக்கப்படாது, ஓடு அப்படின்னு விரட்டி ஓடுறார். அப்போ அவன் கைகூப்பி பிரார்த்திக்கிறான். சோகம் தே தேவ தேவேச நர்ச்சனாதௌ ஸ்துதௌ நச சாமத்யவான் கிருபா மாத்திரம் அனோவிருத்தி பிரசீதமே. ஹே எம்பெருமானே, கிருஷ்ணா நீ அதி சாமர்த்தியசாலி. அப்போ சாமர்த்தியத்துவனுக்கு அவனுக்கு கிருப மாத்திரம் இல்லைன்னா அதுல விருத்தித்துவம் என்ன இருக்கு? ஒண்ணுமில்லை. அதனால நீ என்னை மன்னிச்சு நடுக்கடலுக்கு போன்னு சொல்லியே, அப்பதான் நீ நிஜமான சாமர்த்தியவானார. சாமர்த்தியவான் கிருபா மாத்திரம் அனோவிருத்தி பிரசீதமேன்னு அந்த எம்பெருமானை கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் அவன் நடுக்கடலுக்கு போனான் சொல்றா. இது தேவாதி தேவனை எப்படிப்பட்ட பேச நின்ன சிவனுக்கும் பிரமந்தனக்கும் மற்றவர்க்கும் நாயகனவனே கபால நன்மோக்கத்து கண்டு கண்மின்னர். ஆழ்வர் நாலாம் பத்துல இது மாதிரி வேதமும் ரொம்ப அழகா உத்கோஷிச்சது. பிருகுவல்லி தைத்திரியத்துல யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் ப்ரயந்த்யதி சம்விசந்தி தத் விஜிஞாசஸ்வ தத் ப்ரஹ்மேதி சதபோதப்யத சதபஸ்தத்வான். அதாவது இந்த லோகங்களெல்லாம் யாரு உண்டாக்கினா? சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இதெல்லாம் வந்தான் பண்ணலாம். அஷ்ட இந்த எல்லா உலகங்களையுமே அவன்தான் முதல்ல படைச்சு அதை பஞ்சீகரணம் பண்ணி அதுக்கப்புறம் உயிரினங்கள் அதிலே படைக்கப்படுவதற்காக பிரம்மா வகையிலே அதை படைச்சான். இப்படி அந்த ஷாட்குண்யம்னு சொல்றோமே, ஞான பலைஸ்வரி வீரிசக்தி தேஜகான்னு, அப்படிப்பட்ட அந்த ஆறு குணங்களை உடைய எம்பெருமான் இந்த பிரபஞ்சத்தை முத முதலா படைச்சான். அதனால அவன் படைப்பு கடவுள். அதை சொல்றது பிருகுவல்லி. நான்முகன் திருவந்தாதியிலே திருமிசை பிரானும் நாராயணன் நான்முகனை படைத்தான் ரொம்ப ஸ்பஷ்டமா அதுல எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லாதே சொல்லிடுறார். எப்ப அவன் சிருஷ்டி பண்ணான்? ஒன்னும் தேவும் உலகம் உயிரும் மற்றும் யாதுமில்லான்னு நான் முகந்தன்னோடு தேவருலகோடு ஈடுபடைத்தான்னு அத அந்த முதல் முதல்ல அந்த சிருஷ்டிகாலத்தையும் ஆழ்வார் பாடினார். அதுக்கப்புறம் அவன்தான் எல்லாருக்கும் நாயகன், அவன்தான் முதல். அதை சொல்றார் திருவாய்மொழி பத்தாம்பத்துல கூவிக்கொள்ளாய் வந்தந்தோ என் பொல்லாக்கருமாணிக்கமே ஆவிக்கோர்வற்று கொம்பு நின்னலாளறிகின்றேன் யாம் மேவித் தொழும் பிரமன் சிவன் இந்திரநாதிக்கெல்லாம் நாதிக்கமல முதற்கிழங்கே உம்பரந்ததுவேன். அந்த நாபிக்கமல முதற்கிழங்கு அந்த பிரம்மாவையே படைச்சவன் சிருஷ்டிகர்த்தா பிரம்மான்னு சொல்றோம், அந்த பிரமனையே படைத்தவன் எம்பெருமான். அதனாலே யதோவா இமானி பூதானி ஜாயந்தேன்னு இதைத்தான் தைத்திரியும் பிருகுவல்லியிலே சொல்லித்து அதனாலதான் தேவ தேவேசன்னார் இங்கே ஆண்டாளும். சென்று நாம் சேவித்தால் நாம் போய் கிருஷ்ணனை அணுகி சேவித்தால் அவன் நம்மள அணுக வந்திருக்கணும், வல்ல வராட்டா விட்டுடுவோமா? அதனால நாம் அவனை போய் சேவிப்போம். எப்படின்னா சென்று காண்டற்கரிய சிங்கவள் குன்னமேன்னார் பெரிய திருமொழியிலே கரியன். அந்த அகோபனம் இருக்க அது போய் சேவிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டமா, அது அந்த காலத்துல மலை காடுகள் அதனால அவளுக்கு கஷ்டமா இருந்திருக்கு. அதனால சென்று காண்டற்கடியே சிங்கவேள் குன்னமே என்ன, அதனால அந்த எம்பெருமான் எந்த இடத்துல எப்படி போவான்னா தன்னுடைய எதிரிகள் எங்க இருக்காளோ அவளை அந்த இடத்திலே போய் வெற்றி கொள்வான். இத இன்னொரு இது அழகா சொல்றா. சென்றங்கு தன்னிலங்கை செற்றாய்திரல் போற்றின்னு ஆண்டாலும் அந்த அன்றி உலகமல அந்த அடி போற்றி பாசுரத்தில் சொல்லலையா, அந்த மாதிரி அந்த லங்கா பட்டணத்துக்கே போய் அந்த சிம்மத்தினுடைய குகையில போய் சிம்மத்தினுடைய பிடரிய பிடிக்கிறதுங்கிற மாதிரி அந்த ராவணேஸ்வரனுடைய அந்த லங்கா நகரத்துக்கே போய் அவனை நிரசனம் பண்ணார் இல்லையா. அதனால சென்று நாம் சேவித்தால் சரி, அவன் அங்க எதிரிகளை வெற்றி கொள்ள போகிறான், நமக்கு அப்படியா? நமக்கு கிருஷ்ணன் எதிரியான்னு கேட்டாவ எதிரி இல்ல. இப்போ அவன் எதுக்கு போனான்? சென்று வெற்றி கொள்வதற்காக போனான் இல்லையா. நாமளும் கிருஷ்ணனுடைய திருமாளிகைக்கு போவோம், எதுக்கு? அவனை வெற்றி கொள்வதற்காக, சென்று அவனை ஆட்கொள்வதற்காக நாம் போவோம். சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்னாராய்ந்து அருள் ஆகான்னு ரொம்ப ஆச்சரியத்தோட வியப்போட நமக்கு வேண்டியதெல்லாம் அவன் கொடுத்து அருள்வான். ஐயோ என்ன பார்க்க இவ்வளவு காலங்காத்தால குளிச்சு முழுகி ஆச்சாரமா இவ்வளவு தூரம் நடந்து என்னை பார்க்க வந்து சிரமப்பட்டேடேன்னு ரொம்ப ஆதங்கப்படுவான், தான் வெக்கப்படுவான். நாம என்னென்ன கேட்கிறோமோ அதையெல்லாம் அவன் பூர்த்தி பண்ணி வைப்பான். அதனால ஆவாவென்னாராய்ந்து அருள்னா இதுல ஒருவேளை ஹிந்தி தெரியுமோ என்னமோ ஆண்டாளுக்கு தெரியல, ஆன்னு அர்த்தம் ஹிந்தியில. அதே மாதிரி ஆவா அப்படின்னு அது முதல்ல ஹிந்தியில சொன்னா அதுக்கப்புறம் அது தமிழ்ல சொன்னாலாம். ஆவா அப்படின்னு என்று அருள் ஆராய்ந்து அருள். ஸ்ரீமத் ராமாயணத்துல சுந்தரகாண்டத்துல சீதை அசோகவனத்தில் இருக்கா. அப்போ ஹனுமன் அந்த தன்னுடைய உருவத்தை சின்னதாக்கிட்டு அந்த மரத்து கிளையில உட்காந்து ராமகாதைய பாடுறார். தசரதன் ஊர் மகாராஜா அப்படின்னு அந்த தசரதத்தான் அப்புறம் ராமன் வரிசைய சுக்ரீவ சக்கியம் அவனாலே அனுப்பப்பட்டு இப்போ ஆஞ்சநேயர்களை பார்க்கிற வரைக்கும் அந்த ராமாயணத்தை கதைய அப்படியே மதுரமான மனுஷ குரல்ல பாடினார். பாடினதை கேட்டா இவனுக்கு அப்படியே மெய் மறந்து போயிட்டா. மெய் மறந்து போய் அப்புறம் அவன் ராட்சசனோ இல்ல ராவணனே மாறு வேஷம் போட்டுனு வந்திருக்கானோ அப்படின்லாம் சந்தேகப்பட ஆரம்பிச்சார். அப்போ அந்த சந்தேகம் எல்லாம் அந்த ஹனுமான் தீர்த்து வைக்க, அந்த சந்தேகம் எல்லாம் தீரப்பெற்ற சீதை ரெண்டு கண்ணனாலையும் தாரதாரியா ஜலத்தை பெருக்கிண்டு அவனோட பேசலாம். அந்த சம்பாஷணத்துல அத்தியற்புதமானது, தொயாநாதவதீநாத ஹியநாதாய்வ த்ருஷ்யதே ஆன்று சம்ஸ்யம் பரோ தர்மஹா த்வத்தயேவ மயா ஸ்ருதா. எம்பெருமானுடைய குணத்திலேயே அவனுடைய இரக்கம்ங்கிறது இருக்கே, இரக்க குணம் இருக்கே, தயை இருக்கே, அதுதான் ரொம்ப வசத்தியான குணமா. அதனாலதான் சுவாமி தேசிகனும் 100 ஸ்லோகம் பண்ணார் அந்த எம்பெருமானுடைய தயைக்கு தயா சதகம்னு. இப்படி இரக்கம்ங்கிறது தான் எம்பெருமானுடைய மேலான ஒரு குணம். அந்த குணம், அந்த தயாங்கிற ஒரு குணம் மட்டும் இல்லைன்னா எம்பெருமான்கிட்ட இருக்கிற அத்தனை கல்யாண குணமும் வேஸ்ட்டு, அதெல்லாம் ஒன்றும் பரிமளிக்காது. அதனால சீதா பிராட்டி சொல்றா, ஹே ராமா, இந்த அசோக வனத்தில் நான் இப்படி தன்னந்தனியா கண்ணீரும் கம்பலையுமா தவிச்சுகின்று இருக்கேனே உன்னை நினைச்சுகின்றே, தாங்கள் இருக்கும்போது நான் ஆனாதையா இந்த அசோகவனத்திலே இருக்கேனே, துக்கப்பட்டு இருக்கேனே. நீங்க எங்கிட்ட ஒரு தரம் வார்த்தை சொன்னேன், அப்போ பிறர் துக்கப்படுவதை கண்டால் அதை ஒரு காலம் நான் அலட்சியப்படுத்த மாட்டேன். ஏன்னா அந்த அலட்சியப்படுத்தாத இருக்கிறது தான் ஒருத்தனுக்கு தர்மம்னு எங்கிட்ட சொன்னேடே அப்படின்னு அதை நினைச்சுண்டு அந்த ஹனுமன்கிட்ட சீதை சொல்றா. அந்த மாதிரி ஆவாவென்னாராய்ந்து அருள், எம்பெருமானுக்கு இரக்கம் என்பதே மேலான குணம். அந்த ஒரு குணத்தில அவன் நம்ம எல்லாரையும் அரவணைச்சுப்பான். அந்த ஒரு குணத்துக்கு நாம எல்லாரும் அவனிடத்திலே தோற்போம். அதனாலே நீ எழுந்து வந்து எங்களோடு சேர்ந்துகொள்னு சொன்ன உடனே இவள் உள்ளிருந்தவள் எழுந்து வந்து இவளோட சேர்ந்தாள் அப்படிங்கிறது இந்த பாசுரத்தினுடைய ஒரு சுருக்கமான அந்யாபதேசத்தினுடைய அர்த்தம். அதுக்கப்புறம் சுவாபதேசமா கொஞ்சம் அர்த்தத்தை அனுபவிக்கலாம். இந்த கீழ்வானம் வெள்ளன்னுங்கிறதான பாசுரத்தில் பாகவத சேஷத்துவ பரியந்தமான பகவத் சேஷத்துவம் உடையவர்கள் பகவத் அபிமதரானவள் பொருத்தியை எழுப்புகிறார்கள் அப்படிங்கிறது சுவாபதேசம். இங்கே கேள்வானம் வெள்ளன்னு ஆச்சேதன பதார்த்தத்துக்கு ஒரு சைதன்யம் உண்டாகும்படியான சத்துவமான பிராதகாலம் இது. இப்படி சொல்றாளே, அப்ப அச்சேதனத்துக்கு ஞானம் உண்டா, அதுக்கு சைதன்யம் உண்டான்னு கேட்கப்படாது. அது அச்சேதனத்துக்கூட அது சத்துவ குணத்தை உண்டாக்கக்கூடிய காலம் அப்படி இருக்கான் அந்த பிராத காலம். அதனால அந்த கீழ்வானம் வெள்ளன்னு கிழக்கு விடுக்கிற அந்த காலம் இருக்கே, அது அச்சேதனத்துக்கு கூட சைதன்யம் உண்டாகுமோன்னு ஒரு சந்தேகப்படுறதான காலம் சொன்னான். எருமை, இங்க எருமை எருமைன்னு சொல்றது அஜ்ஞானம். எருமாடு கருப்பா இருக்குமா, இந்த அஜ்ஞானம்ங்கிறது கருப்பு, ஞானம்ங்கிறது வெளுப்பு. அப்போ இந்த அஜ்ஞானமாகிற இருட்டு கருமை அது எப்ப போகும்னா, ஞானம்ங்கிறதான அந்த பிரகாசம் ஒளி அந்த வெளிச்சம் வந்த உடனே இந்த இருட்டு போயிடும். நம்ம விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்துல ஒரு அதி அற்புதமான இடம் இது. வெளிச்சம் என்பது ஒரு பதார்த்தம் நம்ம விசிஷ்டாதி சித்தாந்தத்தில், ஆனா இருட்டுங்கிறது ஒரு பதார்த்தம் இல்லை. அப்போ இருட்டுன்னு நாம சொல்றமே அது என்ன அப்படின்னா, பிரகாச ராஹித்யம்னு சொல்றார். பிரகாசம் இன்மை, வெளிச்சம் இல்லாத இருக்கிறது தான் இருட்டு. இருட்டுங்கிறது ஒரு தனி பதார்த்தமே இல்லை. இப்போ நம்பாம இருட்டா இருக்கு. ராத்திரி 9 மணி எங்கேயோ வெளியில போயிட்டு வரும். வந்த உடனே அந்த சுவிட்ச போட்ட உடனே அந்த லைட்டு எரிஞ்ச உடனே அந்த இருட்டு எங்க போச்சு, இங்கேயும் போலன்னு அங்கட கடன்னு வாச கதவை திறந்துருந்துமே, அது வழியா ஓடினதை நம்ம பாக்குறோமா? இல்ல. அப்போ அந்த வெளிச்சம் என்பது வந்த உடனே இருட்டு தானா போறதோனோ? அந்த இருட்டு எப்படி போறதுன்னா, இருட்டுங்கிற தனி பதார்த்தம் இல்ல, வெளிச்சம் இன்மையைத்தான் நாம் இருட்டுன்னு சொல்றோம். வெளிச்சம் இல்லாததான் நாம இல்லாததான் நாம் இருட்டுன்னு சொல்றோமே தவிர, இருட்டுங்கிறது ஒரு தனி பதார்த்தம் இல்லை. அதுதான் நம்ம விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தினுடைய ஒரு மகா உன்னதமான இது. அதை இந்த இடத்துல எருமை சிறு வீடு, அந்த அஜ்ஞானமாகிற கருமை இருக்கே அது சிறு வீடு. சிறு வீடுன்னா மனசு புத்தி, அதுக்கு சிறு வீடுன்னு பேர். மெய்வான் பரந்தன, அந்த சத்துவகுணம் மேலிடுவதற்காக பறந்து போச்சான் மேலோங்க, அந்த ஞானம் வந்தது அங்க உக்காண்டது. மிக்குள்ள பிள்ளைகளும் தன்னை ஒழிந்ததான பாகவதோத்தமர்கள் எல்லாரும் போவான் போயின் நாரை போகாமற்காத்து. பாகவதால முன்னிட்டல்லாது பகவத் சன்னதிக்கும் நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு நேராக சென்று எம்பெருமானை சேவிப்பதை இங்கே தவிர்க்கிறாளாம். அசாத்தி அற்புதமாக காமிக்கிறார். நாங்க போவான் போகின் நாரை போகாமற்காற்று. இந்த ஆச்சாரியால் என்ன பண்றா, நாம பண்ணிருக்கிற பாபத்துக்கு அந்த 21வது நரகம்னு சொல்றோமே, அந்த ரௌரவாதி நரகம்தான் நமக்கு. ஆனா அந்த நரகத்துக்கு போக விடாதபடி போவான், நாம நரகத்துக்கு போறதுக்கு இருக்கிறவா தான், போவான் போகின்னாரை அப்படி இந்த நரகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கும். மேல மேல மேல பாபம்ன்றதுனால நாம நரகத்தை தான் நோக்கி போயின்னு இருக்கோம். அப்படி போற நம்ம அது அதி அற்புதமா சரணாகதின்னு நமக்கு பண்ணி வச்சு நம்மளை அந்த நரகத்தின் பக்கம் கூட திரும்பி பார்க்க முடியாதபடி ஆச்சாரியால் பண்றாளே, அவ கிருபையே என்னன்னு சொல்றது. அதான் தூமாதி மார்க்கத்துக்கு போக எல்லா விதமான அந்த அத்தான தகுதியுடைய நம்ம அதிலேந்து மாத்தி அச்சிதாதி மார்க்கத்துல நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறாளே ஆச்சாரியால், அவளுடைய இதை தயையை எத்தனை சொன்னாலும் போராது. அப்படி அந்த ஆத்மாவை அச்சிதாதி மார்க்கத்துல கொண்டு போய் சேர்க்கிறார் ஆச்சாரியன சொல்றது, போவான் போகின் நாரை போகாமற்காத்து. உன்னை கூவான் வந்து நின்னோம். அந்த ஆச்சாரியன் காலக்ஷேபம் சாதிக்கிறார், அதுலேருந்து நமக்கு அத்தியாத்ம ஞானம் வரும், நாம அதை அடையலாம். அதனால நீயும் ஆச்சாரியனுடைய காலக்ஷேபத்துக்கு வா அப்படின்னு உன்னை கட்டாயப்படுத்தி கூட்டிண்டு போகிறதுக்கு இங்கே கூவி அழைக்க வந்தோம். ஏன்னா முன்னால சொன்னமே இந்த மாதிரி எப்படி விபீஷ்ணன் வந்தானோ, அதாவது லங்கையில எல்லா சகல சம்பத்தோடையும் இருக்கும் போதும் அவனை ஸ்ரீமான்னு சொல்லல வால்மீகி, எல்லாத்தையும் விட்டுட்டு ரெண்டு கையும் கூப்பிண்டு ராமங்கிட்ட வந்து நிக்கிறான் பாருங்க. அப்போ லங்கையை எல்லாத்தையும் உதறி விட்டுட்டு இங்க ராமன் திருவடியில சரணாகதி பண்றதுக்காக வந்து நிக்கிறவன அவனை ஸ்ரீமான்ற. அந்த மாதிரி நமக்கு உண்மையான சம்பத்து என்னன்னா அந்த ஆச்சாரியனுடைய நல் உபதேசம். அந்த உபதேசத்தை கேட்கறதுக்காக உன்னை கூடி அழைக்க வந்தோம் அப்படின்னு அந்த சிஷியனை கூப்பிடுறதாக அமைகிறது. கோதுகுலமுடைய பாவாய், பகவத் அபிமானத்திலே அந்த விஷயபூதராய் இருக்கிற நாம், அதாவது அனன்யார்க சேஷபூதன்னு சொல்லுவார். அது இப்போ ஜீவாத்மாவை க்ஷேத்ரஜ்ஞன்னு சொல்லுவான். கஷேத்ரஜன்னா அந்த சரீரத்தின், கஷேத்திரம்னா சரீரம், சரீரத்தின் உள்ளுரைபவன், அந்த ஆத்மா தானே உள்ளுரைகிறது, அதனாலே அது கஷேத்ரஜன்னு பேரு. சரீரத்துக்கு பூதம்னு பேரு. ஆனா இந்த சரீரத்தை பூதம்னு சொன்னாலும் அத அந்த இம்மு போய் இன்னுன்னு வந்துன்னு வச்சுக்கோ. பூதம்னு சொன்னா அந்த சரீரத்துக்குள்ளே உறைபவனான ஜீவாத்மாவை சொல்லும். இப்ப சரீரத்தை சொல்லாது, பூதம்ங்கிறது சரீரம், பூதம்னு சொன்னோம்னா அந்த சரீரத்தில் உள்ளிறைவதான ஜீவாத்மா, அவனை பூதம்னு சொல்லுவா. அவன் மோக்ஷத்தை அடையவல்ல எல்லா விதமான தகுதியும் உடையவன், விதி உடையவன். அதனால இது வைகுண்டம் புகுவது மன்னவர் விதியேன்னு சொன்னார். இந்த பூலோகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வைகுண்டம் புகுவதற்கு ஹக்கு இருக்கு, உரிமை இருக்கு. அந்த உரிமையை நாம் எடுத்துக்கிறது இல்லை, அவ்வளவுதான். அதனால அந்த உரிமையுடையவர்கள் நாம் அனைவருமே. அப்போ நாம சேஷபூதன். இப்போ இந்த ஜீவாத்மாவானவன் சேஷி இல்லை, நமஹா. அப்போ நான் எனக்கு உரியேனல்லே அப்படிங்கிறதான நமப்பதார்த்தம். அதனால அடியேன் சேஷபூதன் அப்படின்னு சொல்றோம். சரி, நீ சேஷபூதன், அப்போ உன் எஜமானன் யாரு, யாருக்கு சேஷபூதன்? சரி, நீ சேஷபூதன்னு சொல்றையே அருகனா, அப்போ அருகனான சேஷபூதன், அப்போ அருக சேஷபூதன். சரி, யாருக்கு? இந்திர சந்திராதிகளான சுத்திர தெய்வங்களுக்கு நீ அர்த்தசேஷபூதனா? இல்ல. அப்போ அந்த எம்பெருமானுக்கு மட்டுமே அந்நிய அர்த்தசேஷபூதன் அல்ல, அந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் இருக்கானே அவனுக்கு மட்டுமே நான் சேஷபூதன். அதனாலதான் அனன்ய அர்த்தசேஷபூதன் சொல்றோம். இதத்தான் கோதுகலமுடைய பாவாயின்னு சுவாபதேசத்துல நம் பூர்வாச்சாரியால் அர்த்தம் பண்றதா. எழுந்திராய், எழுந்துக்கோ, கர்மானுஷ்டானம் பண்ணு. இப்போ ஆச்சாரியால போய் சேவிக்கிறோம், சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு போய் சேவிக்கிறோம், 6 மணி வரைக்கும் பேசிட்டு இருக்கோம். வாட்சூல் இருந்த உடனே அது ஆச்சாரியன் உங்க மணியை பார்த்து, ஆறாவது அப்படியே சந்தியாவனத்துக்கு போகணும், நீங்களும் போய் சந்தியாவனத்து வாங்கோ அப்படின்னு தானும் கர்மானுஷ்டானம் பண்ணிட்டு நம்மளையும் கர்மானுஷ்டானத்தை பண்ணும்படி சொல்றாளோன்னு ஆச்சாரியாள். அதனால எழுந்திராய், அதாவது எழுந்திராய். இது ஆச்சாரியன் சிஷ்ணனுக்கு போய் கர்மானுஷ்டானம் பண்ணு, நாழியாச்சுப்பாரு போய் சந்தியாவந்தனம் பண்ணு, சாயம் சந்தியாவந்தனம் பண்ணு. எழுந்திராய் சிஷ்யனுக்கு அது என்னன்னா, அந்த ஆக்சுவல் அப்படி சொன்ன ஆச்சாரியனை இவன் திரும்ப திரும்ப விழுந்து சேவிச்சுட்டு அவர்கிட்ட விடை பெற்றுன்னு வரணுமோனோ. அதனால அந்த புன புன உத்தாய பிரணம்யன்னு சொன்னார் பாருங்கோ கத்தியத்துல. அந்த மாதிரி இவன் ஆச்சாரியனை திரும்ப திரும்ப, ஆச்சாரியன் தன் திருவாக்கினாலே போதும்னு சொல்ற பரியந்தம் இவன் விழுந்து விழுந்து தொழுதுகிட்டு இருக்கணும், அதை சாஷ்டாங்கமா சேவிச்சுட்டு இருக்கணும். அதனால எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு. அந்த ஆச்சாரியனை எப்ப பாரு சிஷ்யன் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். அதான் அந்த போற்றி உகப்பதும் புந்தியக் கொள்வதும் பொங்கு புகழ் சாட்சி வளர்ப்பதும் சத்தல்லவோ நாம் முன்னம் பெற்றதற்கேன்னு ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரத்திலே ஐச்சாரே. அந்த மாதிரி அந்த ஆச்சாரியனுக்கு நாம வேற என்ன கைமாறு பண்ணிட முடியும்? இவ்வளவு வசந்ததா, அதாவது நாம்ல ஸ்ரீ வைஷ்ணவனா ஆக்கினார் பஞ்சசம்ஸ்காராதிகளை பண்ணி வச்சு. அதுக்கப்புறம் இந்த தூமாதி மார்க்கத்துக்கு அட்வான்ஸ் ரிசர்வேஷன் பண்ணியிருந்த நாம அந்த ரிசர்வேஷனை கேன்சல் பண்ணி புஷ்பக விமானத்தில் ஏறி போறதுக்கு நமக்கு அந்த பிரபத்திங்கிற டிக்கெட்டை வாங்கி கொடுத்தாரா இல்லையா ஆச்சாரியன்? அதனால அந்த ஆச்சாரியனுக்கு நாம என்னன்னைக்கும் கடமைப்பட்டிருக்கோம். அதனால அவரை எப்பப்பாரு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மற்ற பாகவதோட பேசும்போது எங்க ஆச்சாரியன் இப்படி சாயிச்சார் அப்படி சாயிச்சார்னு சொல்லணுமே தவிர அவர் என்ன ரகசியத்தை தனக்கு உபதேசிச்சார்னு சொல்ல முடியாது. மந்த் அதான் ஆச்சாரியனை எல்லார்ட்டையும் வசத்தியா பேசிக்கணும். ஆனா அவர் உபதேசித்த மந்திரத்தை அவள்கிட்ட மறைச்சிடணும். குரு பிரகாசையே தீமானு மந்திரம் எத்தேன கோபையேத்துன்னு வச்சனும். இத சுவாமி தேசிகன் சரஸ்வதிரேசாத்துல ஆரம்பத்தில் எழுதுகிறார். அதனால அந்த மந்திரங்களை மறைச்சு காப்பாற்றணும். ஆச்சாரனுடைய பெருமையை அஸ்மதாச்சாரியன் இவர் இவர்னு சொல்லி அந்த ஆச்சாரனுடைய பெருமையை வானளாவ ஒரு சிஷ்யன் புகழணும். அவருடைய நேரில் இருக்கும்போது அவரை அனைவரும் தண்டம் சமர்ப்பிக்கணும். அப்படி அவரை விட்டு தூரத்தில் இருக்கும்போது அவருடைய தனியனை அனுசந்தானம் பண்ணி அவரை நாம் தொடங்கணும். அதனால பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை, அந்த ஆச்சாரியன் நமக்கு என்ன பண்ணா, நம்மளோ அகங்கார மமகாரத்தை மூட்டை மூட்டையா கட்டி வச்சுருந்தோம். அப்போ நல்ல உபதேசத்தினாலும் அவன் காலக்ஷேபம் மூலமா நமக்கு அகங்காரம் மமகாரம்ங்கிறதான அந்த இது இருக்கு இல்லையா, எப்படி அந்த மாவாயர் குதிரைவாய் ரெண்டா கிழிச்சானோனும் பகவான், அப்போ மேலண்ணம் கீழண்ணம் ரெண்டுலையும் கை கொடுத்து கிழிச்சானோனும் கிருஷ்ணன், அதே மாதிரி ஆச்சாரியம் அகங்காரம்னு ஒரு வாய் மமகாரம்னு மேல்வாய் கீழ்வாய் ரெண்டையும் கிழிச்சு அந்த அகங்காரம் மமகாரம் இல்லாதபடி பண்ணி நம்மளை பரிசுத்தனா நிர்மலனா அக்கினாளே ஆச்சாரியாள். அவளை அப்படியே நினைச்சு எப்போதும் நிற்குருகணும். மாவாய்கிழந்தானை மல்லரை மாட்டிய, இது நம்ம மனசுக்குள்ள மல்யுத்தம் போட்டு இருக்கிறது ரெண்டு, ஒன்னு காமம் இன்னொன்னு குரோதம். அப்போ இந்த சானூர முட்டிகள் மாதிரி நமக்கு இந்த காமம் குரோதம்ங்கிறதான ரெண்டு, இது நாம ஒண்ணும் பண்ண வேண்டாம். ஆச்சாரியனை சேவிச்சாலே இந்த காம குரோதம் அவருடைய ஒரு கருணையான பார்வையினாலேயே இந்த காமக்ரோதம் எங்க போறதுன்னே தெரியாது, ஓய் ஒழிப்படும், அது தானா நிரசனம் ஆயிடும். ஏன்னா அகங்கார மமகாரம் தொலைஞ்சாலே இந்த காமக்ரோதாதிகள் ஒருத்தங்கிட்ட கிட்ட கூட வராது. இப்போ இருட்ட நாம தடிய வச்சுன்னு ஓட்ட வேண்டாம், ஒரு லைட்டு சுவிட்சை போட்டா லைட்டு வந்தாலே இருட்டு தானா போறதோனும். அந்த மாதிரி இந்த அகங்கார மமகாரம் நம்ம மனசுலேருந்து தொலைஞ்சாலே காமக்ரோதங்கள் தானா ஓடி போடும். அதுக்காக நம்ம ஒரு பெரிய பிரயத்தனமே பட வேண்டாம். தேவாதி தேவனை ஆச்சாரியன் ஆச்சாரியன் அந்த ஆச்சாரியனை காட்டிலும் வசதி ஒண்ணுமில்லை. எம்பெருமான தேவன் வச்சுக்கிண்டா, அப்படிப்பட்ட அந்த தேவர்களுக்கெல்லாம் தேவன் ஆச்சாரியன். அப்போ ஆச்சாரியனானவன் எம்பெருமானை காட்டிலும் ஒருபடி வசத்தி. இத நாம வைஷ்ணவ அன்றாட வாழ்க்கையிலும் நாம் இதை நிறுத்திச்சுட்டுருக்கோம். இப்போ ஒரு சுவாமி பரம போச்சுட்டார், அவருடைய பிராணம் பூத்து. அப்ப என்ன சொல்றோம், அந்த சுவாமி ஆச்சாரியன் திருவடி அடைந்தார்னு சொல்றோமே தவிர அவர் ஸ்ரீவைகுண்டம் போனார்னோ இல்ல எம்பெருமான் திருவடி அடைந்தார்னு சொல்றோமோ சொல்றதில்ல. என்னன்னு சொல்றோம், ஆச்சாரியன் திருவடி அடைந்தார். அப்போ எம்பெருமானை காட்டிலும் ஆச்சாரியனை ஒருபடி வஸ்தியா நம்ம சம்பிரதாயம் வச்சுட்டு இருக்கா இல்லையா. அந்த சரம அந்த ஒரு கார்டு போடுறாளே கருப்பு கிடதாசு, அதுல கூட ஆச்சாரியன் திருவடி அடைந்தார் இன்னைக்கு போட்டு திருவுள்ள மரியவும்னு தானே எழுதுறா இன்னைக்கும். அதனால அந்த சரமஸ்லோக கடகாசில கூட அந்த ஆச்சாரியன் திருவடி அடைந்தார்னே நாம சொல்றோம். அதனால அந்த எம்பெருமானை காட்டிலும் ஒரு படி வசத்தியா தானே நம்ம ஆச்சாரியாட வச்சு கொண்டிருக்கோம். அதனாலதான் தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆச்சாரியன் நம்மள வந்து நம்ம இருக்கிற நம்ம ஆத்துக்கு வந்து நம்மள அனுகிரகம் பண்ணணும்னு ஒரு கால் நினைக்க கூடாது. ஆச்சாரியன் அருகாமையில எங்க எழுனாலும் சரி ஓடி போய் நாம சேவிக்கணும். அதனாலதான் நாம் போய் சேவித்தால் ஆச்சாரியன் என்ன பண்ணுவான், ஆவா வெண்ணாடா இந்த பரம சந்தோஷத்தோடு வாடாப்பா, தந்தையா அப்படின்னு நம்மளோட மற்றவரோட இருக்கும்போது கூட அப்படியே பிரீத்தியோட பேசுறாடே ஆச்சாரியால் அந்த கிருபை இருக்கே அது சிஷ்யனுக்கு என்ன தேவையோ அந்த கிருபைய கொஞ்சமும் மறக்காத பாவாவென்னாராய்ந்து அருள் கோதுகுலமுடைய பாவாய். அதுல கோதுகுலமுடைய பாவாயின்னு பார்க்கமோனோ அது இந்த வாக்கிய பரம்பரையில வாக்கிய குரு பரம்பரைன்னு சொல்லிட்டு வரமே அதுல அஸ்மத் சர்வ குருப்யோ நமஹாங்கிற பதத்தை சொல்ல வந்தது. அதே மாதிரி கோதுகுலமுடைய பாவாயின்னு ஆண்டாள் பூதத்தாழ்வாரை சூழ்ச்சிப்பிக்கிறார். அவ பூதத்தாழ்வாரை எழுப்புற பாசுரம் இந்த பாசுரம். அவர் இப்ப சிறு வீடு சிறு வீடுன்னு பார்த்தோம்னா தெய்வான் பிரந்தனஹான்னு அப்போ அந்த கீழ்வானம் வெள்ளன்னு எருமை சிறு வீடு எதுன்னா கீழ்வானம் போது வெளிச்சம் போடணுமோ வெளிச்சம் இருந்தா தானே கீழ்வானம் அப்படியே சேர்ந்து வரும். அப்போ இவர் அன்பு என்பதை ஒரு விளக்காக ஆக்கினார். அதுல தன்னுடைய எம்பெருமானுடைய பக்தி அல்லது ஆர்வம்ங்கிறத அதுக்கு எண்ணெயா நெய்யா போட்டார். அப்புறம் தன்னுடைய சிந்தை சிறு வீடு இருக்கே அந்த புத்தி இருக்கே அதையே திரியா போட்டார். இடுதிரியா இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞானச்சுடர் விளக்கு ஏற்றினேன். யாருக்கு? நாரணர்க்கு. ஞான தமிழ் புரிந்தனான்னு அப்படியே அந்த வாசுரத்தினுடைய இது இங்க வருது. கிருஷ்ணனுடைய அதிமானுஷ சேஷ்டிதங்கள் எல்லாம் இந்த ஆழ்வாரும் பறக்க பாடுறார். வெறுகு மத வேடம் அப்புடிக்கு முன்னின்னு இரு கண்ணிடமூங்கில் வாங்கி அருகிருந்த தேங்கலந்து நீட்டும் திருவேங்கடம் கண்டேர் வான்கலந்த வண்ணன் வரை அப்படி முதலான வாசுரங்களிலே அதை அனுபவிக்கலாம். கிருஷ்ணன் நப்பின்னையை அந்த எருதுகளை அடக்கி இந்த கிருஷ்ண சேஷ்டிதத்தை பேரொன்னு முன்னறியேன் பெற்றறியேன் பேதமையால் மாறன்னு சொல்லி வணங்கினேன் ஏறும் பெருத்தருத்தோதி வெண்கோடு ஒசிய பெண்ணசையின் பின்போய் எருத்திருத்த நல்லாயர் ஏறுன்னு நல்லாயர் ஏறுன்னு அந்த இடையனான கிருஷ்ணனை உத்கோஷிக்கிறார். மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனைங்கிறத பார்த்தோம் அந்யாபதேசத்துல. அந்த மாவாய் பிளந்தவன் யாரு தேவாதி தேவன் யாரு ரெண்டுமே கிருஷ்ணன் தான். அத ஒரு சேர அவருடைய அந்த இரண்டாம் திருவந்தாதியில சாதிக்கிறார். மனத்துள்ளான் வேங்கடத்தான் மா கடலான் என்னும் நினைப்பறிய நீளரங்கத்துள்ளான் எனப்பலரும் தேவாதி தேவன் எனப்படுவான் தேவாதி தேவனை முன்னொரு நாள் மாவாய் பிளந்த மகன் மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை அப்படியே தேவாதி தேவன் மாவாய் பிளந்த மகன் ரெண்டையும் அத்தியற்புதமாக காக்கிறார். கோதுகலமுடைய பாவாய் அப்படிங்கிறது எது நமக்கு குதூகலத்தை கொடுக்கும் அது அந்த நோன்பு நோன்பு நோன்புன்னா விரதானுஷ்டானம் அத அந்த பாவை நோன்புன்னு கூட சொல்றது இல்லையா. அப்போ இந்த ஆழ்வார் மாதவன்கிற பேரை சொல்லுங்கோ அதுதான் ஓங்காரம்ன்ற ஓத்தின் பொருள் முடிவுமித்தனையே உத்தமன் பேரே தொந்திரமறிமினேடைகாள் ஓத்ததனை வல்லீரேல் நன்னு அதனை மாட்டீரேல் மாதவன் பேரோதுவதே ஓத்தின் சுருக்கு. இது ஸ்திரீகளுக்குன்னாயே ஏற்பட்ட பாசுரம். அவா எங்களுக்கு ஏதோ அது அம்முன்னு அடிச்சு உடச்சுன்னா எங்களுக்கு கொடுத்துருக்கா நாங்க பிரணவமான ஓங்காரத்தை நேரா சொல்ல முடியலையேன்னு கவலையே விட வேண்டாம். மாதவா மாதவான்னு சொல்லுங்கோ சொன்னா அது பிரணவத்தை உச்சரிச்ச தக்காட்டிலும் வசத்தி மாதவன் பேரோதுவதே ஓத்தின் சுருக்கு இவ்வளவு ஸ்பஷ்டமா இந்த ஆழ்வார் அது காமிச்சிருக்காடா நமக்கு. இப்படி இந்த பூதத்தாழ்வாரை உயிரெழுப்புவதாக இந்த பாசுரத்தினுடைய ஒரு சுவாபதேச வத்தத்தை வச்சுக்க வேண்டியதுன்னு சொல்லி இந்த உபன்யாசத்தை அப்படியே தலை கட்டுகிறேன். சதமகமணி நீலாசாருகல்ஹாரஹஸ்தா ஸ்தனபரணமீதாங்கி சாந்திரவாத்சல்ய சிந்து அழகவிநிதாபிஸ்வக்பிரிராகிருஷ்டநாதா விலசது ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹா ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தார்ய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்களம்.